வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. காற்றில் கலந்து விட்டாய் கண்ணம்மா, கண்கள் கலங்குதடி. பறந்ததே மறந்ததே எனது உயிரை, படித்ததே முடித்ததே உனது கதையே. எரியுதே உலகமே சோக நெருப்பில், வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. நீ போன பாதை எதுவென்று சொல்லு, நானும் பின்னே அங்கே வர. இப்போதும் கூடு எதுவென்று சொல்லு, உன் வீடு தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. காற்றில் கலந்து விட்டாய் கண்ணம்மா, கண்கள் கலங்குதடி.